శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాశివి అస్సు గురు పరంపరాయే నమః. ఇదివరంతో ఈక్షత్యధిగ్రహణం ఇరుతో இனி ஆனந்தமயாதிகரணம் ஆரம்பிக்கிறார். போன இது சாந்தோக்கியோகன இடத்துல இருக்கக்கூடிய சத்வித்யை, இந்த சத்வித்யை தான் பிரதானமான வித்யை அப்படின்னு சம்பிரதாயம். நம்ம சாஸ்திரங்கள்ல அந்த சத்வித்யை தான் பிரதானமான வித்யை. ஏன்னா அந்த சதைவ சௌமிய வகிற ஆசீத் ஏகமேவாதிதி என்ற வாக்கியம் இருக்கு, அதுதான் விதாயகம் வாக்கியம். அந்த விதாயக வாக்கியத்தை வச்சுட்டுதான் மீதி எல்லாம் பிரவர்த்திக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் வந்து ஸ்தாபிச்சிருக்கா. அதனால அந்த அதிகரணம் முதல்ல சத்தியத்தியன் பிரவர்த்திச்சுட்டு, இப்போ அதன் பிறகு ஆனந்தமய அதிகரணம் தைத்திரிய படத்தை சொல்லக்கூடிய ஆனந்தமய வித்ய இருக்கே அதை வச்சு இப்ப பிரவர்த்திக்கிறதுன்னு சங்கதி. போன அதிகரணத்துல அச்சேதனம், சாமான்யமா ஒரு அச்சேதனம் இருக்க கூடாதா எக்காரணமாக அப்படின்னு கேட்டுட்டு அது வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு சேதனம், அச்சேதனமானா வர முடியாதுன்னு சொல்றேன், ஒரு சேதனம் வந்துட்டு போட்டமே கேட்டாக்கா அந்த சேதனமும் வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணத்தினுடைய பிரவர்த்தி. அல்லது குமார தேசிகன் சாய்க்கிற இந்த ஸ்லோகத்துல, முதல் ஸ்லோகத்துல சாய்க்கிற விஷயமே அது. போன அதிகரணத்துல சச்சப்த வாக்கியம் எதுன்னு விசாரம் வந்தது, அதுல பாக்கிறது சங்கல்பிக்கிறது அப்படிங்கிறது சேதனத்துக்கு தான் வருமையை தவிர்த்து அச்சேதனத்துக்கு வரவே வராது. அது வராததுனால பிரதானம் வராதுன்னு நீங்க சொன்னீங்க சித்தாந்தத்துல. இப்ப என்ன, அது முக்கியமான ஈக்ஷணம் அச்சேதனத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டேன், அப்போ சேதனத்துக்கு வரட்டுமே. ஜீவன் ஜீவன் தான் இருக்கணும் இல்லையோ, அவனுக்கு வந்து ஞானம் இருக்கு, நீ ஒத்துருக்க அவனுக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தினால அவனுக்கு வந்து பார்க்கறது சங்கல்பிக்கிறது எல்லாம் வரலாமே, அதனால ஜீவன் தான் போட்டமேன்னு ஆட்சேபம் வருது. இப்படி ஒரு சங்கதி. அல்லது ரொம்ப அழகா பிரிச்சு பிரிச்சு சொல்ற இல்லையா, ஒரு அங்க வந்து இருக்குது ஆதேசம், ஆதேசப்தம், ஸ்வம், தத்துவமசி, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. இதுல இந்த ஆதேய சப்தமும் ஸ்வம் அப்படிங்கிற சப்தமும் தத்துவசிங்கிற சப்தமும் அதாவது வாக்கியங்கள் இவைகள்லாம் ஜீவனையும் சொல்லிட்டு போட்டுமே. ஏன்னா தத்துவசின்னு ஐக்கியம் தானே இருக்கு, சொரூப ஐக்கியம், ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றுதான் அப்படின்னுட்டு இங்க வந்து ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. ஐக்கியம் சொல்லப்பட்டுடவே ஜீவன் தான் இங்க ஜெயக்காரணம். அதனால சச்சத்த வாக்கியமும் ஜீவனையாகவே இருக்கட்டும், அந்த மாதிரி ஆனந்தமயனும் ஜீவனாகவே இருக்கட்டும், அந்த ஜீவனை காட்டிலும் வெதிரித்தமாக பிரம்மன் ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்லாத ஒரு வஸ்துவை நீ கற்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற வஸ்து, நம்ம ரெண்டு பேருமே ஒத்துண்டு இருக்கோம், ஜீவன்றதை ஒத்துண்டு இருக்க முடியோ, அந்த ஜீவனுக்கே இருந்துட்டு போட்டமே இந்த தர்மம். இல்லாத ஒரு தர்மியை கழிச்சு பிரம்மம் பிரம்மன்ற ஒரு தர்மியை கல்பிச்சு அந்த தர்மியில ஒரு தர்மத்தை கல்பிக்கணும், அது வேண்டாமே. அதனால ஜீவனையே இருந்துட்டு போட்டு ஜெயத் காரணமாக ஏன் நீங்க ஸ்பஷ்டமா தத்துவசின்னு வாக்கியம் இருக்கு அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அதனால ஆக்ஷேப சங்கதி இது. இப்படி இந்த சங்கதிகள்லாம் இருக்கிறதுனால சங்கதி எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவர் வந்து பாஷகாரர் கோடிட்டு காமிச்சிருவார், சுத பிரகாசர் கொஞ்சம் விசதமா போவார், சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் தேங்காய் உடைக்கிற மாதிரி அத்தனையும் வலிச்சுன்னு சாச்சிடுவார். குமார வரதேசிகனும் இன்னும் ரெண்டு பட்சம் போறார், ஏன்னா எல்லாமே ஆராய்ச்சி தானே ரிசல்ட். இங்க வந்து சுவாமி உத்தம சுவாமி காலத்தெல்லாம் இன்னும் அதிகமா போயிடுச்சு, அதனால அவாளும் தனித்தனியா ஏன் இப்படி இருக்கட்டுமே அப்படி இருக்கட்டுமே அவள் நிறைய கேள்வி கேட்கிறார். ஏன்னா நிறைய சங்கதிகள் சொல்லணும், எவ்வளவு கூட சங்கதி சொல்றோமோ அவ்வளவு கூட இது விசேஷம் இது, அது சொல்றதுக்கோசரம் இது மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த உத்தம சுவாமி சாய்க்கிறார், நீ என்ன சொன்ன எடுத்த சூத்திரம் ஈக்ஷதேஹே ந அசப்தம், ஈக்ஷதேஹேன்னு சொல்லிட்டேன், அதுதான பிரதான ஹேதுவா நீ சொன்ன. அந்த பிரதான ஹேது அச்சேதனத்துல வரட்டானோ சேதனத்துல வரலாமே, ஆகவே அதுதான் உச்சின் போறது. அதை விட்டுட்டு எதுக்கு ஒன்றத்தை கற்பிக்கணும் அப்படின்னு உத்தமர் சுவாமி கேள்வி கேட்கிறார். அதனால ஜீவ தத்துவமாவே இருந்துட்டு போட்டோம்னு இப்படி கேள்வி வருகிறது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்க அப்போ இந்த பிரம்ம மீமாம்சைய விசாரணையை பண்ண வேண்டாம், இதெல்லாம் தேவையே இல்லது. சரி சரி, நாங்க வந்து அப்படி சொல்லலையே, நாங்க என்ன சொல்றோம், போன சூத்திரத்துல கதி சாமான்யாத் அப்படின்னு சொன்னோம், சுவாப்தியாத் அப்படின்னு சொன்னோம், பிரதிஜா விரோதாத், எத்தனை சூத்திரங்கள் சொன்னோம். இந்த சூத்திரங்கள்லாம் நாங்க என்ன சொன்னோம், எல்லா ஜீவனுமே பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்குது, பரமாத்மா வேற ஜீவன் வேற, இந்த மாதிரிலாம் நாங்க சொன்னமே போன அதிகரணத்திலேயே. அப்படி இருக்கச்சே அதை விட்டுட்டு நீ ஜீவனே இருக்கட்டும், ஆனந்தமேனா அவனுக்கே சங்கல்பம் வரட்டும், அவனே பார்க்கட்டும், அப்படி இல்ல நீ கேள்வி கேட்கறது சரியா, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, அது இல்ல இங்க வந்து சாந்தோக்கிய உபநிஷத்திலேயே ரெண்டு பேரும் ஒத்துண்ட உபநிஷத்து, அந்த உபநிஷத்துல திரும்ப திரும்ப தத்துவமசி தத்துவமசின்னு 9 வாட்டி வந்திருக்கு. 9 முறை தத்துவமசி சேதக்கேதோ அப்படின்லாம் வருது. இவ தத்துவமசி அப்படின்னு 9 வாட்டி சொல்லித்தானே என்ன அர்த்தம், அடிச்சு சொல்றது ஜீவைக்கியம் தான். இங்க ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், ஒண்ணுதான் சொல்லச்சே அந்த பரமாத்மாவையும் விட்டுடு, ஜீவன் தான் இருக்கான் வச்சுக்கலாமே. அங்க கூட சொல்றது அது தொம் அசின்னு தானே சொல்லித்து, இருக்கிறாய்ன்னு சொல்லித்து, நீ அஸ்தின்னு சொல்லல, அஸ்தின்னா பிரம்மத்துல போயிடாது, அசின்னா ஜீவன் கிட்ட இருக்கு. இப்ப அப்படி சொன்னதுனால ஜீவன் தான் இருக்கான், பிரம்மன்றதே ஒண்ணு கிடையாது. அதனால அந்த பிரம்மன்றதே ஒண்ணு இல்ல, ஜீவன் ஒண்டிதான். ஏன்னா ஐக்கியம் சொல்லி கொடுத்து சுரூபைக்கியம். இந்த சுரூப ஐக்கியம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பிரம்மமும் ஒண்ணுதான் ஜீவனும் ஒண்ணுதான், இதுக்காக பேதமே கிடையாது, அபேதம் தான். அத்வைதிகள் கேட்கிற மாதிரி இவா சொல்ற பூர்பக்ஷி. ஆகவே இந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா அந்த வாக்கியங்கள்லாம் எப்படி சொன்னாலும் தத்துவமசிக்கு நீங்க எல்லாருமே அந்த இடத்துல கொஞ்சம் இடறது. தத்துவமசின்னு சொல்றதுக்கு எல்லாருமே எல்லா சித்தாந்தத்திலையும் அங்க இவ துவைதிகள் என்ன பண்ணிட்டா அதத்துவமசின்னு பிரிச்சுட்டா, ஆத்மா தத்துவமசி, ஆத்மா அசத்து சொன்னசி அப்படின்னு சொல்லிட்டா, அவ பிரிச்சுட்டா. சங்கராச்சாரிய என்ன பண்ணிட்டாக்கா தசுன்னு பிரம்மம், அந்த பிரம்மத்தை ஒண்டிதான் எடுத்துக்கணும், சொம்முன்னு பிரம்மம் தான் எடுத்துக்கணும், அசி அப்படின்னா அதுலயும் பிரம்மன் தான், ஆக எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு வந்து அகண்டைகிரசம்னு பேரு, அகண்டோபாதி, அகண்டைகிரசமான ஒரு விஷயம், அகண்டம் முழுக்க முழுக்க பிரம்மமாவே பாக்குறது. நாம எப்படி பாக்குறோம், இந்த சேதனன் சேதனனுக்கு அந்தரியாமி பரமாத்மா அந்த மாதிரி சரீராத்மபாவத்தை வச்சு நாம போயிட்டு இருப்போம். அது இல்லாமலே அகண்டைகிரசமா பாக்குறது, ஒரே பிரம்ம உண்டிதான், ஞானேகரசம் அப்படின்னு நாம வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிறதுனால இந்த கிரமத்துலதான் பார்க்கணும் அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்றார். அதுக்கு நாம கேக்குறோம் எல்லாமே அகண்டைகிரசம் தானே, ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது, அப்ப பரியாயம் போயிடுமே. பரியாயம் என்ன அர்த்தம், கடகா கும்பகா கும்பகா கரகம்னு அர்த்தம் சொல்றோம், ஹஸ்தகா கரஹா பாணிஹி அப்படின்றோம், கை எல்லாமே ஒரே அர்த்தம் தான், ஹஸ்தகா கை கரஹா கை பாணிஹி கை, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தானே, ஒரு பதமே போருமே. அதனால தசு தொம் அசி அப்படின்னு மூணுமே பிரம்மத்தை தான் சொல்றதுன்னு சொல்லிட்டேன்னாக்கா, அப்ப இது எல்லாமே பத்து, அப்ப ஒரு பதமே போருமே, மூணு பதம் எதுக்கு, வியர்த்தமா போறதே. அதனால சமாதானம் எப்படி சித்திக்கும், இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அதனால நம்ம சித்தாந்தம் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் உடனடி பாஷ்யத்துல சதூஷணியில எல்லாத்திலயுமே நியாய பரிசுத்தி எல்லாம் அழகா விசாரம் பண்ணிட்டு போயிட்டார். எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வரும் சமாதானம் அப்படிலாம் சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால நமக்கு வரும். இப்போ இந்த தத்துவசின்ற வாக்கியத்தினால ஐக்கியம் தானே சொல்லப்பட்டிருக்கு, அதனால இங்க ஜீவன் தான் சொல்லப்படுறது. அதனால இந்த ஆக்ஷேபிக்கலாம் பூர்வபக்ஷி. இப்படி ஆக்ஷேபிச்சாக்க அது வரவே வராது. ஏன்னா நாங்க சமானாதீனம் எப்படி சொல்றோம், நாங்க இல்ல வேதம் சொல்றது, ஸ்ருதி உபனிஷத் ஸ்பஷ்டமா சொல்றது. சமானாதீனம் வந்து பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்பி சமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏற்கனவே சொல்றோம் பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம், ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றதுக்கோசரம் வந்தது. பின்ன பிரவர்த்தி வேற வேற அர்த்தத்தை சொல்றதுக்கோசரம் அந்த சப்தத்துக்கு பிரவர்த்தி என்னென்ன சொன்ன பாருங்க, தேவதத்தா சியாமஹா சஜ்ஜனஹா யுவா. யுவா அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது என்ன, இளமையோட கூடினது. சஜ்ஜனஹா அப்படின்னாக்கா அவன் வந்து நல்லவன். அதே மாதிரி லோஹிதாட்சா சோப்பு கண்ணு அவனுக்கு இருக்கு. அது மாதிரி வந்து சியாமஹா கருப்பா இருக்கான். இப்போ ஒவ்வொரு பதங்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றதோ இல்லையோ, இப்படி ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றத இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. வர்றதுனால விசிஷ்டமா தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னாக்க எப்படி அர்த்தம் சித்திக்கும். லோகத்துல நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கவே லோகத்துல வியாபாரிகம் இப்படி அவ வந்து மூணு சொல்ற வியாபாரிகம் பாரமார்த்திகம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அத்தியாசம் அதெல்லாம் நிறைய பதங்கள் பண்ற. இப்போ வியாபாரிகம் அப்படின்னா லோகத்துல விவகாரத்துக்கோசரம் பேச்சுக்கோசரம் பேசுறது, உண்மையிலேயே அது இல்லை. பிராதிபாசிகம்னா விபரீதமா தெரியறது, ஒரு கைத்தை பார்த்தா பாம்புன்னு தெரியறது, அந்த மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு போறான். அது கிடையாது. அந்த மாதிரி சொல்றதுக்கு எங்க பிரமாணம் இருக்கு? பிரமாணம் இல்லையே, எங்கேயுமே பிரமாணம் இல்லை. அதனால இல்லாத ஒண்ணத்தை கல்பிச்சு வரிசையா தள்ளிண்டே போனோம்னாக்கா எவ்வளவு நாள் போனாலும் விபரீத கல்பனை தான். அதனால நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா அந்தர்யாமி பிராமணங்கள் இருக்கு. இந்த அந்தர்யாமி பிராமணங்கள்ல அழகான அழகான விஷயங்கள்லாம் சொல்றிருக்கு. லோகத்துல இருக்கிற அத்தனை வஸ்துக்களையும் ஜீவ வர்க்கம் அச்சேதன வர்க்கம் பூத வர்க்கம் இப்படி எல்லாத்தையும் எடுத்துண்டு அத்தனைக்கும் அந்தர்யாமியா அவன் இருக்கான் அப்படின்ட்டு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தர்யாமி பிராமணங்கள் புரதாரணி ஒன்றது, அதுக்கோசரமே தனியா ஒரு பிராமணம் சாக்கியவாழ்க்கையர் வந்து அவரை பார்த்து உத்தாலகர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார் உத்தாலகர், உத்தாலகரை பார்த்து யாக்கியவாழ்க்கையர் பதில் சொல்றார். எல்லாமே பகவான் தான் அந்தர்யாமி, எல்லாம் ஏடத ஆத்மா அந்தர்யாமி அப்படின்னா வரும். உனக்கு ஆத்மாவா வந்தா இருக்கான், உனக்கு அந்தர்யாமியா வந்தா இருக்கான் அப்படின்னு எல்லாம் முடியுவாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்தர்யாமி ஸ்ருதி இருக்கிறதுனால நாங்க சொன்னமே போன அதிகரணத்துல சதேவ சௌமிய நமக்கு ஆசீத் ஏகமேவ அத்விதீயம், அழகான வாக்கியம் அது. சதேவ ஆசீத் ஏகமேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீத் அப்படின்றோம். அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ ஆசி அது ஒண்டிதான் இருந்தது. எது இந்த ஜெகத்தெல்லாம் கூட அதுலயே ஒடுங்கி இருந்தது. சச்சத்துவாச்சியமான ஒரு வஸ்து இருந்தது, அது ஏகமேவ ஆசி அது ஒண்டிதான் உபாதான காரணம் மூலப்பொருள். ஒரு கிடத்துக்கு எப்படியானால் மண்ணு வந்து மூலப்பொருளா இருக்குமோ அந்த மாதிரி அது இருந்தது. அது மாதிரி அத்விதீயம் வேற நிமித்தாந்திரமன் லோகத்துல நம்ம பாக்குற மாதிரி கொசவன் பானைய பண்றான், பானைக்கு மண்ணு மூலப்பொருளா இருக்கும், அதை பண்றவனும் கொசவனா இருக்கான். அந்த மாதிரி இவனா இருப்பானா? அந்த மாதிரி தனித்தனியா கிடையாது, எல்லாமே பரமாத்மா தான். அழகான பதில் சொல்றத பிரகாசியிலையும் ஏன் லோகத்துல கொசவன் பானைய பண்றான் ஆனால் மூலப்பொருள் மாத்திரம் மண்ணா இருக்கு. ஆனா நீங்க வந்து பிரம்மமே மூலப்பொருள் பிரம்மமே கர்த்தா பண்றவன் அப்படின்னு சொல்றீங்களே, இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டு அதுக்கு அழகா பதில் சொல்ற சிவபிரகாசிகளும் சரி பாஷ்யத்தில் இருக்கு. அதாவது இந்த உலாளன் கொசவன் இருக்கானே அவன் கதமா மாறுறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. பாத்துக்கோங்க, கதமா மாறுறதுக்கு சக்தி இல்லை. மண்ணு ஞானம் இல்ல, மண்ணுக்கு ஞானம் இல்லாததுனால தனக்கு தானே அது காரிய கர்த்தாவா இல்ல. இவன் கொஷவனுக்கோ சக்தி இல்லை, சக்தி இல்லாததுனால அவனால கடமா மாற முடியல. அதனால மண்ணு கடமா மாறுறது, அந்த மண்ணை கொஷவன் பண்றான் இது லோகத்துல. ஆனால் இந்த அலௌகிகமான பிரபஞ்ச சிருஷ்டி விஷயத்துல மாத்திரம் பகவான் சர்வஜ்ஞன், சர்வசக்தி. இப்படி ரெண்டு இருக்கோல்லையும் அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சமாகவும் மாற முடியுது அவனால, பிரணாம் அப்படியே இருக்கான். சூக்ஷமா இருக்கு அந்த பிரபஞ்சம், ஸ்தூலமா மாறிடுறது பிரம்மத்தோட விசிஷ்டமா. பிரம்மஸ்வரூபத்துல ஒருவே மாறுபாடும் கிடையாது, ஆனா தெரியறதே இல்லையோ இல்லையோ, எப்பொழுதும் தெரியாம இருக்கிறதுனால சூக்ஷமா இருந்தது இந்த பிரபஞ்சம். பழைய திசையில சிருஷ்டி பரத்து பிரம்மா சூழமாக மாறி போயிடு, அவன் சர்வசக்தியா போயிடுனால அந்த மாதிரி அவனே விசிஷ்டமா மாறுறான். அதே மாதிரி இவன் சர்வஜன், சர்வஜனா போயிட்டதுனால இவனால எல்லா சிருஷ்டியும் பண்ண முடியறது. ஆனால் அந்த அச்சேதனமான கட்டத்து மண்ணுக்கு ஞானம் இல்லை, அதனால அது பண்ண தெரியல அதுக்கு. ஆனால் பகவானுக்கோ ரெண்டும் இருக்கிறதுனால இந்த உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் பிரம்மன் தான் அப்படின்ட்டு பிரகிருத்தி அதிகரணத்துல எம்பெருமானாலும் சாய்க்கிறார், சுதப்பிரகாசியார் சாத்தியிருக்கார், வேதாரசங்கிறது வியாக்கியானத்திலும் சாத்தியிருக்கார் சுதப்பிரகாசியார். ஆகவே இந்த இப்ப சொல்லப்பட்டது பிரம்மன்றது இப்படிப்பட்டது, பிரம்மன்றது இப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது அப்படின்னாக்க ரெண்டு காரணமா இருக்கும். அது மூல காரணம் என்னன்னாக்கா அவன் அந்தரியாமையா இருக்கிறதுனால, அதனாலதான் விஸ்வகர்த்தாவா மாறிட்டான். விஸ்வகர்த்தாவா மாறிடுவே, நினைத்த காரணமும் அவனே, உபாதான காரணமும் அவனே. அதனால அந்தரியாமையா இருக்கிறதுனால அது அவனுக்கு நிருபாதிகமான ஆனந்தம் அவனுக்கு வர்றது. நமக்கு அப்படி இல்லையே, நிருபாதிகமான ஆனந்தம் நமக்கு கிடையாது, நிருபாதிகமான நமக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா சத்துடிக்கையில அங்கங்க உங்களுக்கே தெரிஞ்சிருவோம், கஜத்ரயனா நீங்க சேர்த்திருப்பீங்க, சுவாபாவிகான அவதி அதிசய அசங்கேஜ கல்யாண குணகணஹா அப்படின்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. சுவாபாவிக அப்படின்னாக்கா அதுக்கு பொதுவா நமக்கு என்ன தெரியும், சுபாவமாவே இயற்கையாவே அர்த்தம் பண்ணிடுவோம். ஆனா சுவாமி சாய்க்கிறார் தேசிகன், சுவாபாவிக அப்படின்னு நிருபாதிகத்துவம் அனன்யாதீனத்துவம் அப்படின்ற நிருபாதிகத்துவம். அந்த நிருபாதிகன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நமக்கெல்லாம் வந்தது நிருபாதிகத்துவம். எப்படி இப்பெல்லாம் நம்ம பத்தாளா இருக்கோம், நம்ம கணக்க இத உபாயத்தை அனுஷ்டிச்சோம்னாக்கா நமக்கு மோட்சம் கிடைக்கும். உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, அப்பதான் நமக்கு ஆனந்தம் வரும். அது பரியந்தம் கர்மபத்தமா இருக்குது, ஆனந்தம் வெளிப்படல. அதே பரமாத்மா அப்படி இல்லை, அவன் நிருபாதிகம், உபாதியே இல்லை. உபாதியே இல்லாம எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன், ஏதோ காரணமா வந்தது இல்லை. அதனால அப்படியானாக்கா ஒரு கேள்வி வந்துடும், நித்த சூரிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளை பத்தி சொல்லச்ச தேசிகன் எடுக்கிறார், சதய செய்வையே நித்திய நிர்தோஷ கந்தா, சதய செய்வையே ரெண்டு பேரும் ஒன்னா பிறக்கிறா, ஒரே வயசுல பிறக்கச்ச ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வயசு, ஒரே மாதிரி உடம்பு, எல்லாம் சாமான்யமா பாக்குறமே லோகத்துல. அவ வந்து கிருஷி ரொம்ப விவசாயம் பண்ணான்னாக்கா, விவசாயம்னாக்கா ரொம்ப பரிசிரமப்பட்டாக்கா, அவளுக்கு ஞானம் ஒருத்தர் ஞானம் அதிகமா வரும், ஒருத்தர் ஞானம் வராம போயிடுவது. ஆனால் வசுதாக என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எப்பொழுதுமே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்ந்தாருனாக்கா, போட்டி போட்டு நம்ம பேர் வாசித்தாருனாக்கா ஒரே மாதிரி ஞானம் இருக்கும். அந்த காலத்துல மகாபண்டிதாரெல்லாம் உத்தமர் சுவாமி, லேடி தாதாச்சார சுவாமி, எங்க பெரியனா அடியார தாதாச்சார சுவாமி, இத்தனை மகான்கள் இருந்தா எல்லாம் போட்டி போட்டு ஞானத்தை சம்பாதிச்சுட்டா. அதனால இவர் தான் ஒத்தி அவர் தான் தாழ்த்துன்னு சொல்ல முடியுமா? பேர்பட்ட பாகவதால், பேர்பட்ட சிவேஷ்டமா, சிவர் இல்லாம கர்வம் இல்லாம எல்லாம் வளர்ந்தா, தலைய சேவையே நித்த நிர்தோஷகந்தா இதுதான். அதே மாதிரியாக பெருமாளுக்கு சமமா நித்த சூரியெல்லாம் இருந்தாலே அவள் இருக்காளே, அப்ப அவளுக்கும் நிருபாதிகமான ஆனந்தம் உண்டு, இவா பெருமாளுக்கும் நிருபாதிகமான ஆனந்தம் உண்டு. அப்படியானாக்கா ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாளான்னாக்கா அது கிடையாது. அந்த சுவாபாவிக சத்தத்துக்கு நிருபாதிகத்துவம் அர்த்தம், அனன்யாதீதம் அர்த்தம். அந்யாதீனம் நித்திய அழுக்கெல்லாம் பகவத அதீனமா தான் வருது, அவன் சங்கல்பிக்கணும். தத்துவத்தீனாதிகாரத்தை சுவாமி தேசியம் சாய்க்கிறார், அனித்தியங்கள் அனித்தியேச்சா உத்தன்னங்களாயும், நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் இருக்கை அப்படிங்கிறார். அனித்தியங்கள்லாம் கடபடாதிகள் பார்க்கணும், கடம் இருக்கு படம் இருக்குன்னாக்க இவையெல்லாம் அனித்தியமானவைகள். பெருமாள் சங்கல்பிக்கிறாராம், இந்த அனித்தியங்கள்லாம் அனித்திய அனித்த சங்கல்பத்தினால உண்டானவைகள். அதே நித்தியமான வஸ்து ஆத்மா காலம் இவைகள்லாம் அதுக்கு சொல்லிச்சு. பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நித்தியமாக இருக்க கடவுது, சித்தமாக இருக்க கடவுது, நிச்சய சித்தமாக இருக்க கடவுது அப்படின்னு சங்கல்பிக்கிறார் பெருமாள். நித்தியச்சா சித்தங்கள், அங்க அனித்தியச்சா உற்பத்தங்கள் அப்படிங்கிறது. ஆனால் பெருமாளுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே வரதில்லை. இப்ப பெருமாளுடைய சங்கல்பம் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த நிச்சய நித்திய சூரிகளுக்கு எப்பொழுதும் ஆனந்தம் இருக்க கடவுது அப்படின்னு ஒரு சங்கல்பம். அதே பத்த ஜீவனுக்கு அது மாதிரி கிடையாது, பத்த ஜீவனுக்கு அது மாதிரி கிடையாது. ஏன்னா கர்ம பத்தமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு காலகட்ட பரியந்தம் இது நமக்கு வந்து சங்கோஜம், ஞான சங்கோஜம் இருக்கு, ஆனந்த சங்கோஜம் இருக்கு. ஆனால் முக்தி தசை வந்துருச்சோம்னாக்கா, மோட்சம் கிடைச்சிருச்சோம்னாக்கா, நமக்கு நேர இது கிடைச்சிருந்தது. அதனால இந்த அதிகரணத்தில இப்ப ஸ்தாபிக்கணும். அவன் ஆக்ஷேபம் பண்ற ஆக்ஷேப சங்கதி இது மாதிரி சத்வித்தியில ஜீவிக்கும்னு சொல்லட்டுமே, ஜீவிக்கும் சொல்லிட்டோம். அதே மாதிரி நீ முக்கிய ஈக்ஷணம், முக்கியமான அர்த்தம் என்ன பார்க்கறது ஈக்ஷணத்துக்கு அப்படின்னா பார்த்தல், அதே மாதிரி சங்கல்பித்தல், அது ஜீவனுக்கு வரட்டமே அப்படின்னு அவன் கேட்டுட்டு, ஆனந்தமய வித்தியிலையும் அப்படிதான், சத்வித்தியிலையும் அப்படிதான் அப்படின்னு இந்த இதில் ஆக்ஷேபிச்சாக்க அதுக்கு சமாதானம் அப்படி இல்லை. இந்த ஜீவனுக்கு வரவே வராது. அங்க சமானாதிகளும் நாங்க எப்படி சொல்றோம், அந்தராத்மாவா பெருமாள் இருக்கான், அந்தரியாமியா இருக்கிறதுனாலதான் வீராத்ம பாவத்தை வச்சுட்டுதான் சமானாதிகள். ஒரு குணத்துக்கும் குணிக்கும், குணத்தை உடைச்சதுக்கும் குணத்துக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சரீரத்தை உடைத்து சரீரம் நம்ம உடம்பு நாமம் இப்ப நமக்கு எப்படி சம்பந்தம் இருக்கு, அந்த மாதிரி ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான், பரமாத்மா அவனுக்கு ஆத்மாவா, ஜீவனுக்கு ஆத்மாவா இருக்கான். அதனால அந்தரியாமி சொல்றதுனால இங்க சரீராத்மாவும் சித்திச்சுடுத்து, அப்படி சித்திச்சுடவே இங்க வந்து மகோதாரணம், மகோதாரணா இருக்கிறதுன்ற மாதிரி அற்புதமான ஆனந்தத்தை உடையவன், சாமானிய ஆனந்தம் இல்லை, நிருபாதிகமா எப்பொழுதும் ஒரேமா இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உடையவனாக பகவான் இருக்கான் அப்படின்னு இந்த அதிகரணத்துல ஆனந்தமய அதிகரணத்துல ஸ்தாபிக்கப்படுறது. இப்படி ஸ்தாபிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, போன அதிகரணத்துல அச்சேதன சாமானியம் காரணம் இல்ல, ஜெகத் காரணம் இல்ல, இப்போ சேதன சாமானியம், பொதுவா ஒரு சேதனம் இதுவா இருக்குமா அப்படின்னு இது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த ஸ்லோகத்துல இந்த முதல் ஸ்லோகம் இந்த அதிகரணத்தில் இதுல இந்த சங்கதியை சொல்லி சங்கிரகமாக பூர்வபக்ஷ சித்தாந்தத்தையும் ஸ்தாபிச்சுள்ள பாருங்க, முக்கியேக்ஷாயத்யபீஷ்டா பவது ததுசிதே சா புனர் ஜீவதத்தே சத்வித்யாயாம் நிஷப்தைஹி த்ரிவிஹி உபரிததஹ தஸ்ய ஜீவைக்யமுக்தம் இத்யூஹா உத்திஹானம் பிரசமயிதுமத பிரஸ்துதோ விஸ்வகர்த்தா ஜீவஸ்யாத்யந்தராத்மா நிருபதிக மஹா ஆனந்ததுஹு ஸ்தாப்யதேத்ர. முக்கியேக்ஷா யத்யபீஷ்டா, அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி, நீ என்ன சொன்ன, ஈக்ஷதே நாசப்தம் சொல்லிட்டு முக்கிய அர்த்தம் சேதனத்துக்கு தான் வரும், அச்சேதனத்துக்கு வராது, அதுவும் பரமாத்மாவுக்கு தான் நீ வரும்னு சொன்ன, அப்படிப்பட்ட பரமாத்மாவே ஒண்ணு இல்லை, அதுக்கு பதிலாக ஜீவனையே எடுத்துக்கலாம், உனக்கு வந்து முக்கியமான ஈக்ஷணம், முக்கியேக்ஷா ஈக்ஷணம் பார்த்தல் சங்கல்பித்தல் அப்படிங்கிறது முக்கியமான அர்த்தத்தை கொண்டு வச்சுக்கணும், முக்கியமான அர்த்தம் தான் வரணும். யத்யபீஷ்டா அப்படின்னு நீ ஆசைப்படுறியா, அப்படி ஆசைப்பட்டேன்னாக்கா பவத்து தது உச்சிதே சாப்பனாக ஜீவ தப்தே சா முக்கிய இக்ஷா, முக்கியமான ஈக்ஷணம் சொல்லப்பட்டதை பார்த்தல்றது அது உச்சித அது அந்த முக்கிய ஈக்ஷணம் இருக்க பார்த்தல் அது எதுல பொருந்துமோ அது ஜீவ தத்துவம். அந்த ஜீவ தத்துவத்திலே அது இருக்கட்டுமே. ஏன்னா ஜீவ தத்துவம் சேதனம் நீ ஒத்துன்றிருக்க, நானும் ஒத்துன்றிருக்கேன். அவன் சக்ஷுஷாலையும் பார்ப்பான், ஞானத்தாலையும் பார்ப்பான், அவனால முடியும். அதனால அவனுக்கே அது இருக்கட்டுமே. அதை விட்டுட்டு எதுக்கோசரம் பரமாத்மாவும் நீ கற்பிக்கணும், வேண்டியதே இல்லை. உடனே நமக்கு நாம கேள்வி கேட்கணும் அவனை பார்த்து, அது எப்படி வரும்? ஏன்னா இது ஏற்கனவே சொல்லிட்டுமே, சச்சப்தம்ன்றது அது பரமாத்மா தான் சச்சப்த வாக்கியம். அந்த பரமாத்மா ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். அத அப்படி சொன்னதுனால அப்படி சொன்னாக்க இப்ப சொம் அபீத்தஹ அப்படின்னு சொல்றது, சொம் அபீத்தஹ சொபிதி, தன்கிட்டையே அவன் லயிக்கிறான், பரமாத்மா கிட்ட இவன் லயத்தை அடைகிறான் நித்ரா காலத்தில் தூங்குற சமயத்துல அப்படின்னு சொல்றக்கே. இப்ப விதிரேக நிர்தேசம் தானே, சதாசம் மிதராசம் பண்ணோ பகதி அப்படின்னு இருக்கு. சச்சப்த வாக்கியமான பிரம்மத்தோட கூட இந்த ஜீவன் இருக்கானே, அவன் தூங்குற சமயத்துல சம்பன்னா பகதி, லயத்தை அடைந்தவனாக இருக்கிறான், பெருமாள்கிட்ட போயிடுறான். அதனாலதான் பெரியவெல்லாம் நித்ரா நன்னா அவன் செஞ்சுதா அப்படின்னு கேட்பார். என்ன தூங்கி கொடுத்தியா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பெரியவாள் பேசிச்சே நித்ராம செஞ்சுதா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அந்த மாதிரி இருந்துட்டு போட்டாங்க. அதனால அங்க சொல்றக்குமே கூடவே நாங்க சொல்லிட்டுமே, ஐது ராத்திரம் சர்வம் ஆதேசாத்மஸ்வசத்தை அணிதர சரணை சொந்ததைக்கியோபதேசா அப்படின்லாம் அங்க சொல்றதே. அப்படி சொல்றதுனால இங்க வந்து அந்தனியான சொல்லிதான் இருக்குது. அதை நாங்க ஏற்கனவே சொல்லிட்டுமே. அதை விட்டுட்டு நீங்க வந்து திருப்பி இப்ப ஜீவனுக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பரமாத்மா வேற ஜீவன் வேறன்னு ஏற்கனவே அர்த்தம் ஆயிடுத்து அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றேன். சப்தித்யாயாமி சப்தைஹி திருபிஹி, மூணு சப்தங்கள். மூணு சப்தம் என்னது? சப்தித்யை, சப்தித்யை தான் போன அதிகாரத்துல பார்த்தது. அதுல மூணு இது இருக்கு, சஷ்டாத்தியாயத்துல இருக்கு. என்ன இருக்கு? சதையம் ஆரம்பிச்சது அங்க தத்து தொம் அசின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மூணு சப்தத்தினால சமான அதிகம்னு நாங்க சொன்னமே, அது நாங்க கேள்வி கேட்டா அவன் சொல்றான் பதில். மூணு சப்தம் இருக்கு சமான அதிகாரங்க, அது என்ன சொல்றது அப்படின்னாக்கா ஐக்கியத்துவம் சொல்றது, ஜீவைக்கியத்துவம் சொல்றது. ஜீவைக்கியம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா பரமாத்மாவும் ஜீவனும் ஒண்ணுதான். அதனால பரமாத்மான்னு ஒண்ணு கல்பிக்கவே வேண்டாம், ஜீவனே இருக்கட்டும். அதுவே இருந்துட்டு போட்டோம். உத்தமூர் சுவாமி சொல்ற இவன் தத்துவம் அசின்னாக்கா திருபிஹி சப்தைஹி, மூணு சப்தம். இந்த தத்துவம் அசின் மூணு சப்தம் இருக்கு, அதை எடுத்துக்கோங்கோ இல்லையா. தத்துவசி அது ஒரு பதம், அது ஒரு சப்தம். சப்தம் ஸ்ருதின்னு அர்த்தம். அனே ஜீவேன் ஆத்மனா அது ஒண்ணு, சுவம் அபீதோ பவதி அப்படின்னு இன்னொரு சப்தம் அது. மூணு வாக்கியங்கள், அந்த மூணு வாக்கியங்களையும் எடுத்துக்கோங்கோ. இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்கோ. அப்படி எடுத்துதாக்கா எல்லாம் சரியா போயிடும். இந்த மூணு இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா ஜீவைக்கியம் முக்தம், ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றுதான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்னதுனால இங்க வந்து ஜீவனே ஜெகத்காரணம், அவனுக்கு அந்த முக்கிய ஈக்ஷணம் நேர பார்க்கறதுன்ற ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. தங்கள் போனது அதை சித்திச்சுடுமே. சத்தித்யாயாமி சப்தைஹி திரிபிஹி, மூணு சப்தங்கள் இருக்குது. அது உபரி, உபரி மேல. மேல என்ன அர்த்தம்? சத்தித்யன் ஆரம்பம். அங்க ஆரம்பிக்கிட்ட சேதகேது அருணே ஆசை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சேதகேது அருணேயா ஆசை அராஜா, இதான் ஆரம்பம். சேதகேதுன்னு ஒத்தன் உத்தாரகருடைய அப்பாவுக்கு பேரு அருணர்னு பேரு. அவருடைய பிள்ளை அருணி, அருணுடைய பிள்ளை அருணேயர். அந்த அருணேயன் யாருன்னு சேதகேது ஆசை இதுதான் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இது போறது. இது ஆரம்பம் இது. அதுக்கப்புறம் சதய சுவாமிய சுவாமியை நமக்கு ஆசீஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் மேல தத்துவம் வந்திருக்கு உபரி மேல. அந்த தத்துவம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா சதக சத்தத்துவ வாக்கியத்துக்கு ஜீவைக்கியம் சொல்லப்பட்டது. ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றுதான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது அப்படியேதான் எடுத்துக்கணும். அதனால ஜீவனுக்கு தான் இங்க ஈக்ஷணம், சொல்ற மாதிரி பரமாத்மாவுக்கு இல்லை. நாங்க சொன்ன மாதிரி அச்சேதனத்துக்கு வேண்டாம், நீ சொல்ற மாதிரி பரமாத்மா ஒன்று கல்பிக்கவே வேண்டாம். மொத்தத்துல ஜீவனுக்கு வந்து போட்டோம், ஏன்னா நீ என் ஜீவனுக்கு வச்சுருக்க ஞானத்தை, அதனால அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி சங்க பண்றது ஆக்ஷேபம் பண்றது எப்படி ஊகிச்சு ஆக்ஷேபம் பண்ணி உஜிஹானம் வந்து தலையை திருப்பி தூக்கி வச்சுக்கிறோம். முதல்ல போன அதிக இடத்துல எட்டு சூத்திரத்தினால சுத்தத்தில் கொடுத்துட்டார் சூத்திரக்காரர், அதனால தலை தொங்கி போச்சான். இப்ப திருப்பி தலையை தூக்கி வச்சுட்டான் அவன், ஏன் ஜீவன் இதாக போடவே நீ சொல்ற பரமாத்மா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவன். யாரு இந்த பூர்வபக்ஷி அந்த மாதிரி இருக்கிறவன பிரசமயுதன். பிரசமயுதன்னாக்க அவன் அவனை கண்டனம் பண்றதுக்கு நிராகரிக்கிறதுக்கோசரம், அவன் பட்சம் சரியன்று அப்படின்னு சொல்றதுக்கோசரம். அந்த அதிகரணம் முடிஞ்சு இந்த அதிகரணத்துல பிரஸ்துதோ விஸ்வகர்த்தா முன்னாடியே சொல்றோம். போன அதிகரணத்திலேயே இரண்டாவது அதிகரணத்துல எதோவாய்மானி பூதானி ஜாயந்தே ஏனஜாதானி ஜீவந்தி எஸ்வன் அபிஷம் விசந்தின்னு சொல்லி ஜெகத்காரணத்தான் லக்ஷணம் ஸ்பஷ்டமா சொல்லிட்டோம். அப்படி ஜெகத்காரணமா இருக்கிறது எதுன்னு இப்ப விசாரம், அது சத்தப்த வாக்கியமா இருக்கக்கூடிய பிரம்மமாத்தான் இருக்கும். அதுக்கு வரிசையா சொன்னாது தோணஸ்தே என்ன ஆத்மசப்தா தன்னிஷ்டத்திய மோக்ஷோபதேசா அப்படின்னு சொல்லிருக்கோம். இது இந்த மாதிரி கேகத்துக்குள்ள சொன்ன மொழி இப்படிலாம் சொல்லி அது பிரதிஜா விரோதா ஏக விஜயான சர்வ விஜயானம். இப்ப ஜீவனை தெரிஞ்சுட்டாக்கா பரமாத்மா தெரிஞ்சுக்க முடியுமா, அல்லது இந்த லோகத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? பரமாத்மாவை தெரிஞ்சுனா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆனா ஜீவன தான் ஜீவன் அவனை தெரிஞ்சுனால இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்க முடியுமா, அல்லது பரமாத்மா இல்லையோ அவனை தெரிஞ்சுக்க முடியுமா? எதுவும் முடியாது. அதனால எத்தனை ஹேதுக்கள் வச்சு நாங்க சொன்னோம் விஸ்வகர்த்தா யாருன்னு நாங்க ஸ்பஷ்டமா சொன்னமே பூர்வ பிரஸ்துத பிரஸ்துதோ விஸ்வகர்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் கர்த்தாவாக வந்திருக்கிறான் அப்படின்னு ஏற்கனவே நாங்க சொன்னமே பிரஸ்துதோ விஸ்வகர்த்தா இப்படி இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் கர்த்தாவா அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னோம். அவன் யாரு அப்படின்னாக்கா பரமாத்மா. எப்படிப்பட்டவன் ஜீவசிய ஜீவசியாபி அந்தராத்மா, ஜீவனுக்கு கூட அந்தராத்மா, வெறும் அச்சேதனத்துக்கு ஒண்டி நினைச்சுக்க வேண்டாம், ஜீவனுக்கும் அவன் அந்தராத்மாவா இருக்கான். அந்தராத்மாவா இருக்கான்னு சொன்னதுனாலேயே பேதம் சித்திச்சுடுத்து, அந்தராத்மான்னு சொல்லிட்டா பேதம் சித்திச்சுடுத்து, பேதம் அவன் வேறு இவன் வேறு. பின்னாடி சொல்ல போற சப்த விசேஷா சொல்ல போறோம், சொல்லச்சே என்ன சொல்றது அப்படின்னா கர்ம கர்த்த உபதேசாச்ச கர்ம பிராப்தியம், கர்த்தா பிராப்தா ஜீவன் பிராப்தா உபாசகன் பிராப்தா அவன் தான் அடையிறவன், அடையப்பட வேண்டியவன் யாரு கர்ம பிராப்தியம் பரமாத்மா அப்படின்னு சொல்றதுக்கு உபநேரத்துல எத்தனையோ இடத்துல சொல்றது. இங்கேயும் சொல்றக்கு இங்கேயும் இந்த ஆனந்த நிலையத்தையும் பண்ணி சொல்ல போகுது. இப்படி இருக்கிறதுனால முதலமந்தரம் குருதே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோபயம் கதோ பவதி. சொல்லு ஸ்பஷ்டமா சொல்றக்கே இவன் வேறு அவன் வேறுன்ட்டு, ஏன்னா ஜீவஸ்ய அந்தராத்மா எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் பரமாத்மா, எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கிறவன் ஜீவனுக்கும் இருக்க மாட்டானா? அதனால ஜீவஸ்யாபி அந்தராத்மா, ஜீவனுக்கும் அந்தராத்மாவா இருந்துகள் இருக்கான் பரமாத்மா. அதே மாதிரி நிருபதிகம் நிருபதி நிரவதிக்க மகா உத்தமர் சுவாமி நிருபதிகன்னு அர்த்தம் பண்றிருக்க, பதப்பிரயோகம் பண்றிருக்க, பிராக்கெட்ல நிரவதிக்கன்னு போட்டிருக்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க ஐஷிங்கர் பதயோஜனையில இப்ப படைச்ச நிராவதிக்க அப்படின்னு போட்டிருக்க. நிராவதிக்கன்னா எல்லையற்றது, நிருபதி உபாதிது, உபாதி என்ன ஏதோ ஒரு காரணத்தினால வர்றது, நமக்கு உபாசனத்தினால வர்றதுன்னு நம்ம முடியும். அந்த மாதிரி பகவானுக்கு உண்டா? கிடையாது. அவனுக்கு நிரவதிகமா இருக்கு, நிருபாதிகமா இருக்கு. நிருபாதிகமா இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்கு. என்ன சொல்ல போற அதுக்கு வரப்போறது ஆனந்த மீமாம்சன்னு அதுக்கு பேரு. இப்ப ஆரம்பிக்கிறது முதல்ல சொல்றது தைகோ முதல்ல மனுஷனுடைய ஆனந்தம் சொல்றது நூறு. அதுக்கப்புறம் மனுஷ கந்தர்வாள் அவளுக்கு இவனை காட்டிலும் நூறு இன்று நூறு பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவகந்தர்வாள், அதுக்கப்புறம் கர்ம தேவதைகள், அதுக்கப்புறம் ஆஜானுஜான தேவதைகள், அதுக்கப்புறம் பித்ருக்கள், பித்ருக்கள் கர்ம தேவதைகள், ஆஜானுஜான தேவதைகள், அதுக்கப்புறம் வந்து தேவதைகள் இந்திரன் பிரகஸ்பதி பிரஜா பத்து பேர். இந்த பத்து விதமான ஆனந்தங்களை நூறு நூறு நூறாவே பெருக்கிட்டு போறது. இப்படி நிரவதிகம், நிரவதிகம் சொல்றதுக்கு இந்த அர்த்தம் வருது அழகா, நிருபாதிகம் சொல்றதுக்கு வேற அர்த்தம் வருது. ரெண்டு அழகான அர்த்தம். நம்ம ஆச்சாரியான எப்பேற்பட்ட மகான்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அற்புதமான அபூர்வமான அர்த்தம் சாய்க்கிறாள் இல்லையோ. அதனால என்ன பண்றதுனாக்கா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய ஆனந்தத்தை நூறு நூறா பெருக்கிட்டே போகணும். ஆனந்தமயோ அபியாசாது அப்படின்னு இருக்கு சூத்திரம். முதல் சூத்திரம் அதான் அபியாசம். சதகுணிதோத்தர கிரமேனே நாங்க பாஷ்யம். சதகுணிதம் ஒவ்வொன்றும் நூறு நூறு வாட்டி பெருக்கிறது. நூறு அது அந்த நூறு நூறு பெருக்கு, அந்த நூறு நூறு பெருக்கு, நூறு நூறும் பத்தாயிரம், பத்தாயிரம் நூறு பத்து லட்சம் போயிடுறது. பெருக்கின்றே போனா எவ்வளவு ஆனந்தம் வரும். அது கூட ஒரு ஜஸ்ட் கணல் கடல்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா கடல் என்ன இருக்கும்னா ஒரு கொட்டாங்க சேர்த்து இவ்வளவுதான் இது இருக்கும் ஜலம் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறான் ஒருத்தனுக்கு கொட்டாங்கச்சிட்ட. அப்படின்னா அந்த குட்டாங்கத்தில் இருக்கிற ஜலம் தான் கடல்ல இருக்கா இல்லையே? நிறைய இருக்கு. ஆனால் தெரியாதவனுக்கு காமிக்கிறதுக்கு கடல்ல இந்த மாதிரி ஜலம் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறான். அதனால இங்கேயும் அது மாதிரிதான் பகவானுடைய எல்லையற்ற ஆனந்தம் அதை சொல்றதுக்கோசரம் வந்தது. இப்படி பத்து பேர் வரிசையா, முதல்ல மனுஷ மனுஷியாய் மனுஷ கந்தர்வாள், தேவ கந்தர்வாள், பித்ருக்கள், ஆஜானுஜா தேவதைகள், கர்ம தேவதைகள், இதெல்லாம் தேவதா சேஷங்கள் தேவதைகள், அதுக்கப்புறம் இந்திரன், அப்புறம் ராஜகுரு, பிரகஸ்பதி தேவகுரு, அதன் பிறகு பிரஜாபதி பிரம்மா சதுர்முக பிரம்மா. இந்த பத்து பேரும் நீங்க பெற்றே வாங்கும் எவ்வளவு வரும்? கோடி கோடி கோடி அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்ட இது தேகோ பிரம்மண ஆனந்தா ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய அப்படின்னு முடிச்சுட்டு போடுச்சு உபநிஷத்து. ஏன் அப்படின்னா அந்த பிரம்மத்தோட முடிஞ்செடுத்து, அதுக்கு மேல யாரும் கிடையாது. இப்படி நிரபதிகமா இருக்குதுன்றதுக்கு அர்த்தம் சொல்லணும். சரி, நிருபதிகமா சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிருபதிகம் சொன்னாக்கா நித்தியசூரிகள்லாம் இருக்காளே முக்தாள் இருக்கா, முக்தாளுக்கும் அந்த ஏற்கனவே சொன்ன பாருங்க சுவாபாவிகன்றதுக்கு நிருபாதிகத்தம் அர்த்தம், அனன்யாதிகனத்தம் அர்த்தம். இந்த நிருபதிக சப்த உத்தமர் சாமி சாய்க்கிறார், நிருபதிக சப்தத்தினால முக்தாள்லாம் வியாபரித்தாள். அதே அனன்யாதி இனத்தம் அர்த்தம் இருக்கோம் சுவாபாவிக சப்தத்துக்கு, அதனால நித்யாள் வியாபரித்தாள். அதாவது நித்யாள் வந்து கிடையாது இந்த இடத்துல, மகா ஆனந்தத்தை உடையவன். சரி, அப்படின்னா மகச்சப்தம் இருக்கே, மகச்சப்தத்து என்ன அர்த்தம்? மகா மகா ஆனந்தத்து, ஆனந்தத்து ஒண்ணு ஆனந்தத்தை உடையவன் அர்த்தம். மகா மகான மகச்சப்தம் பெருசு பிரம்மாண்டமா இருக்குது. அது பத்தன் இருக்கானே பத்தன் அடிக்கிறதுக்கு போசணும். இப்படி நிருபதிக்க மகா ஆனந்தத்து நிருபதிக சப்தத்தினால நித்யாளும் முக்தாளும் யாவத்தாள். மகா அப்படின்னு மகச்சப்தத்தினால பத்தால் யாவத்தாள். அவெல்லாம் தள்ளப்பட்டுள்ளார். இப்படி மூணு விதம் தான் ஜீவர்கள் சொல்றவங்க. பத்த முத்த நித்திய வேதா அப்படின்றோம். பத்தாள் இருக்கா, முத்தாள் இருக்கா, நித்தாள் இருக்கா. இந்த மூணு விதமான ஜீவர்களை காட்டிலும் இவன் உசந்த ஆனந்தத்தை உடையவன். இப்படிப்பட்ட ஆனந்தம்ன்றது நம்ம யாருக்குமே வராதே, யாருக்குமே வராதனால இந்த ஜீவன் தான் ஆனந்தமயன், அவன் தான் சச்சப்த வாக்கியம், அவன் தான் அவனுக்கு தான் முக்கிய ஈக்ஷணம் வரும், சங்கல்பம் வரும், அவன் தான் ஜெகதம். அப்படி நீங்க கல்பிக்கவே முடியாது, எப்படி கல்பிக்க முடியாதனால இந்த அதிகரணத்துல ஆனந்தமய அதிகரணத்துல இப்படிப்பட்ட எல்லையற்ற பத்தாளுக்கும் முத்தாளுக்கும் நித்தியாளுக்கும் இல்லாத அற்புதமான ஒரு ஆனந்தமானது, ஆனந்தத்தை உடைத்தது அப்படின்ற ஒரு தர்மம் இருக்கு, அது இந்த அதிகரணத்துல ஸ்தாபிக்கப்படுறது. இப்படி சொன்னதுனால சேதன சாமானியமும் ஜெகத்காரணமாக ஆக மாட்டாது. பரமாத்மா தான் அவனை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடிய இந்த சேதன பரமசேதனமா இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கானே, அவன் தான் ஜெகத்காரணமா இருக்க முடியும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற முக்கியேக்ஷாயத்யபீஷ்டாம் பிரசமயிதுமத பிரஸ்துதோ விஸ்வகர்த்தா ஜீவஸ்யானந்தர் ஜீவஸ்யாப்யந்தராத்மாம் நிருபதிகமணாம் நிருபதிகமானந்தாபியத்தேத்திரவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.